அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக நாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள், அதிலும் முதன்மையாக அல்லாஹுக்கு இணை வைத்தல் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதன் தொடராக நாம் இன்று தவாஃப் செய்வது, தர்காக்களை அல்லது கபர்களை, அதில் அடங்கப்பட்டிருப்பவர்களை சுற்றி வரம் வழுவது, அந்த தர்காக்களை அல்லது கபர்களை தொட்டு பரக்கத் பெறுவது, இவைகள் ஷிர்க்குடைய ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஷிர்க்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக, இணை ஏற்படுத்தக்கூடிய அந்த கபரில் அடங்கப்பட்டிருப்பவர்களை அல்லாஹுக்கு சமமாக, வணக்கத்தில் அல்லாஹுக்கு சமமாக ஆக்கியதாக மாறிவிடுகின்றது என்பதை நாம் இன்று பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, தவாஃப் இருக்கின்றதே மார்க்கத்திலே, இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய வணக்கங்களில் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இந்த வணக்கம் காபா, அதே போன்று மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா, அதே போன்று சஃபா மர்வா, இவைகளுக்கு இவைகளில் மாத்திரம்தான் இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு மிகச்சிறந்த வணக்கமாக இந்த தவாஃபை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய காலங்களிலே வணக்கத்திலே ஆக்கியிருக்கின்றான். இந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யும்போது அவன் இறைவனுக்கு இணை வைத்தவனாக மாறிவிடுகின்றான். குர்ஆனில் கூட சஃபா மர்வாவுக்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய சஐயை தவாஃப் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் அங்கே இருந்த மக்காவில் இருந்த முஷ்ரிக்கீங்கள் சஃபாவிலே ஒரு விக்கிரகத்தையும் மர்வாவிலே ஒரு விக்கிரகத்தையும் வைத்து அவைகளுக்காக வேண்டி சை செய்யக்கூடிய ஒரு வலமையை வைத்திருந்தார்கள். இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் சில சஹாபாக்கள் அந்த சையை செய்வதற்கு, அந்த சிலை இல்லாவிட்டாலும் அவர்கள் அந்த சையை செய்வதற்கு கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹுடைய இரண்டு அத்தாட்சிகள், அதிலே நீங்கள் தவாஃப் செய்வதில் சை செய்வதில் எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதாக குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். எனவே இந்த இபாதத்தை தர்காக்களிலே போய் செய்வது அல்லது அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியார்கள் அல்லது நாதாக்கள் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் போய் அந்த இடங்களை சுற்றி வலம் வருவது, அது ஒரு இபாதத்தாக செய்வது உண்மையில் இன்று இஸ்லாமிய சமூகத்தில் சில இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. தெரியாதனமாகவும் பிழையான கருத்துக்களின் காரணமாகவும் சிலர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதை நாம் இன்று பார்க்கின்றோம். இதன் மூலமாக அவர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்தலில் நுழைந்து விடுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் ஒரு பிரயாணம் போகின்றார்கள். ஹுனைன் யுத்தத்துக்காக வேண்டி போகின்றார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள், அந்த ஹுனைன் யுத்தத்துக்கு சென்றவர்கள் அதிகமானவர்கள், புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள். இப்போ இவர்கள் போகும்போது முஷ்ரிக்கீங்கள் பொதுவாக அவர்கள் ஒரு யுத்தத்துக்கு போனார்கள் என்றால் அவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரத்தில் அவர்கள் அந்த இடத்திலே தங்குவார்கள். ஏத்தக்காஃப் இருப்பது போன்று தங்கிவிட்டு அவர்களுடைய வாள்களை, அவர்களுடைய ஆயுதங்களை அதிலே தொங்க விடுவார்கள். அதுக்கு தாத்து அன்வாத் என்று சொல்லி அவர்கள் பெயரிட்டார்கள். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இந்த இவர்கள் ஹுனைனில் இருந்து போகும்போது ஒரு சிதிர், அதாவது இலந்தை மரத்தை காண்கின்றார்கள். அப்போது சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் இஜ்அல் லனா தாத்து அன்வாத்தின், அதாவது அவர்களுக்கு தாத்து அன்வாத் என்று அந்த இலந்தை மரம் இருப்பது போன்று எங்களுக்கும் ஒரு இலந்தை மரத்தை ஆக்குவையுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கேட்கின்றார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹு அக்பர், இன்னஹஸ் சுனன், இதுதான் இறைவனுடைய வழிமுறை. நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேர்கள் இஜ்அல் லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, யா மூசாவே, அதாவது காஃபிர்களுக்கு, ஃபிரோனுடைய கூட்டத்தார்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறது போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை ஆக்கித்தாருங்கள் என்று கேட்டது போல் இருக்கின்றது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், இதிலிருந்து என்ன விளங்குகின்றது, அந்த முஷ்ரிக்கீங்கள் செய்வது போன்று ஒரு இடத்திலே போய் தங்குவது, அவர்களுடைய இந்த செயலை பின்பற்றுவது இருக்கின்றதே, இது ஷிர்க்கில் ஒரு மனிதனை இணை வைத்தலில் நுழை வைக்கின்றது என்பதை நாங்கள் இதன் மூலமாக விளங்கி கொள்ளலாம். அதே போன்றுதான் இன்னொரு கர்மம், அதாவது குறி சொல்லக்கூடியவர்கள், சாஸ்திரக்காரர்கள், சூனியக்காரர்கள், இவர்களிடத்திலே போய் ஏதாவது ஒன்றை கேட்பது, இவர்களிடத்திலே போவதும் ஷிர்க்கை இணை வைத்தலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களாகும். ஏனென்றால் இவர்கள் மறைவானவற்றை பற்றி கூறுகின்றார்கள். மறைவான ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. மறைவான ஞானம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கொடுக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ, ஏனைய நபிமார்களோ அல்லாஹ் அறிவித்ததை மாத்திரம்தான் கூறினார்களே ஒழிய அதுக்கு மேலால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களிடத்தில் போய் எங்களுடைய வருங்காலத்தை பற்றி, அல்லது எங்களிடம் காணாமல் போன பொருட்களை பற்றி, அல்லது எங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி, அல்லது நாம் செய்யக்கூடிய தொழிலை பற்றி, அல்லது நாம் செய்ய வேண்டியிருக்கக்கூடிய திருமணத்தை பற்றி, இவைகளை பற்றி இவர்களிடத்தில் போய் குறி கேட்பது, அல்லது சாஸ்திரம் பார்ப்பது, அல்லது கைரேகைகள் மூலமாக, இப்படியாக இன்று பல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. என் சோதிடம் என்றும், அல்லது தண்ணீரில் அதாவது மெய் வெளிச்சம் பார்ப்பது என்றும், இப்படியாக அதாவது இஸ்லாமிய மாந்திரீகம் என்றும், அல்லது மலையாள மாந்திரீகம் என்றும், இப்படியாக பல பேர்களிலே இன்று முஸ்லீம்களுக்குள்ள இவைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது உண்மையிலே அவைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்லாம் வன்மையாக இவைகள் அனைத்தையும் தடை செய்கின்றது. அது என் சோதிடமாக இருந்தாலும் சரி, அல்லது கையை பார்த்து சொல்லப்படக்கூடிய சோதிடமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய பிறந்த தினத்தை வைத்து சொல்லப்படக்கூடிய சோதிடமாக இருந்தாலும் சரி, குறி சொல்லப்பட்டால் அல்லது சூனியம் போன்றவைகள், இவைகள் செய்வது ஒரு மனிதை ஷிர்க்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சற்று சிந்தியுங்கள், மன் அதா காஹினன், யாரு ஒரு சாஸ்திர காரணத்திலே போனார், ஓ அர்ராஃபன், அல்லது குறி செல்பவனத்திலே சென்று, ஃபசத்தகஹு பிமா யகூல், அவன் சொல்லுவதை நம்பினால், ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், இந்த முகம்மது கிறக்கப்பட்ட மார்க்கத்தை, அந்த குர்ஆனை அவன் நிராகரித்து விட்டான், அவன் காஃபிராகி விட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் அதா காஹினன் ஓ சாஹிரன், யார் ஒரு சாஸ்திர காரணத்திலே அல்லது ஒரு சூனிய காரணத்திலே போகின்றார், போய் ஃபசத்தகஹு பிமா யகூல், அவன் செல்லக்கூடியதை நம்பினால், ஃபகத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை அவர் நிராகரித்து விட்டார், அவர் காஃபிராகி விட்டார் என்று கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இவர்கள் கூறுவதை நிராகரிக்கவில்லை, வெறுமினை என்ன சொல்கின்றார்கள் என்று பார்ப்பதற்கு போவதும் ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹதீஸ்கல்லே வருகின்றது, அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக ஹதீஸ்கல்லே வருகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை. சில விடயங்களை சரியாக சொல்வார்கள், இதன் மூலமாக ஜின்கள், ஷைத்தான்கள், மலக்குமார்கள் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டுவிட்டு அதுக்கு பல பொய்களை இணைத்து இவர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். இவர்கள் அதுக்கு பல பொய்களை சேர்த்து சொல்கின்றார்கள். அதை நம்பியவர்கள் காஃபிராகி விடுகின்றார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் ஷைத்தான்களுடைய தோழர்கள். இவர்கள் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியவர்கள். சமூகத்திலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள். பல குடும்பங்கள் பிரிக்கக்கூடியவர்கள். மகா பாதக செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். இவர்களை சமூகத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். இவர்களை நாங்கள் நம்பக்கூடாது. இவர்களின் மூலமாக எமக்குள் இணை வைத்தலின் சாயல், அதனுடைய முறைகள் எங்களிடத்திலே பரவுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவைகளை விட்டு நாங்கள் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எம்மை விசேஷமாக பெண்கள் இவைகளில் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். எனவே இவைகளை தவிர்த்து நாம் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்குவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.